ஐயோ ஐயோ அவ என்ன பார்த்தாரா ஐயோ ஐயோ பட்டின்னு சிரிச்சாரா ஐயோ ஐயோ சட்டின்னு முறைச்சாரா ஐயோ ஐயோ எழுந்து நடந்து மீண்டும் விழுந்து மீண்டும் எழுந்து சரித்திரங்கள் படைப்போமே ஒரு நாள் இங்கு.